அன்னக்கிளி உன்னை தேடுவே, ஆசையோடு ஏற்றி வைத்த பாசதீபம் காற்றிலாடுவே. அன்னக்கிளி உன்னை தேடுவே, ஆசையோடு ஏற்றி வைத்த பாசதீபம் காற்றிலாடுவே. ஆசையோடு ஏற்றி வைத்த பாசதீபம்.